மச்சி, யார் ஹீரோயின்? ஹீரோயினா? ஹீரோயின்லாம் வேணாம் மச்சி, ஹீரோயின்னாலே பிரச்சனை. ஹீரோயின்லாம் வேணா. செக் 1 2 3. This song's for you, my love. பிம்பில்லி காப்பில்லா பீபி, கண்ணாடி பழச்சு காட்டுது. நான் காத பொத்திட்டேன். சிம்பனியா ஒரு பியூட்டி, ஒரு டூயட்டுக்கு தான் ஏங்குன. அவ சாங்கு தரல சங்கு தந்தா. நீலோட நரன் தப்போச்சு, என்ன பாட மறந்துட்டோட. வெட்டி குருமா வைக்குது வாழ்க்கை, நாங்க குருமா ஷூத்த குருவி, ஷூத்த குருவி. சாரி இட்ஸ் மை கிளி நாட் குருவி. டவுசர் உருவி, டவுசர் உருவி. காட் ஷாட் மை காட் டேம் குருவி. ஷூத்த குருவி, ஷூத்த குருவி. சாரி இட்ஸ் மை கிளி நாட் குருவி. டவுசர் உருவி, டவுசர் உருவி. காட் ஷாட் மை காட் டேம் குருவி. மை போ குருவி. மனசுல ரெண்டு நல நோவு. ஏன் நீ உன் இங்கி பிங்கி பாங்கில, நான் தான் காவு. டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் அ 2 டேஸ் லீவ். வரம்புல போறம்புல யுவர் ஒபீடியன்ட்லி காட் சுட்ட குருவி. சூத்த குருவி, சூத்த குருவி. சாரி இட்ஸ் மை கிளி நாட் குருவி. டவுசர் உருவி, டவுசர் உருவி. காட் ஷாட் மை காட் டேம் குருவி. நீ வெட்டி தண்ட குட்டினா தான். ஐயோ காலிங் பெல்லன்னா அழுத்திட்டேன். அது ஹெல்லு வாசலு டோரு பெல்லு. கட்டையில காதுக்குள்ள கத்துறான். கெட்ட கோவம் வருதுங்க. பாய் பாய் பாயாம சட்டியில என்னையோட நிக்கிறான். அந்த குருமா குருவிங்க. ஷூத்த குருவி, ஷூத்த குருவி. சாரி இட்ஸ் மை கிளி நாட் குருவி. டவுசர் உருவி, டவுசர் உருவி. காட் ஷாட் மை காட் டேம் குருவி.